بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை தோழர்களின் வரலாற்றை பேசுவதற்கும் கேட்பதற்கும் ரப்புல் ஆலமீன் சிறந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அதனை கேட்பதற்குரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தானோ, அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்த வண்ணமாக, சஹாபாக்கள் வரலாற்றினுடைய தொடரிலே இன்றைய அருமை சஹாபியினுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ பணிக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை உலக மக்கள் எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லும் உயர்தர பணிக்காக கபூல் செய்யப்பட்டு அவர்கள் அந்த திருப்பணிக்காக தங்களை அர்ப்பணிப்பதற்கு முன்னால் மக்காவிலே நிறைய சம்பவங்கள் நடக்கின்றன. அதிலே ஒரு சம்பவம் என்னவென்றால், யமன் தேசத்திலிருந்து ஒரு மனிதர் தன்னுடைய இரண்டு சகோதரர்களை அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு வருகின்றார். யமன் தேசத்திலிருந்து தன்னுடைய இரண்டு சகோதரர்களை அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு அவர் வருகின்றார். அவர் மக்காவுக்கு வருகை தருவதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவருடைய இன்னொரு சகோதரர் அவருடைய தம்பி ஒருத்தர் காணாம போயிடுறார். அந்த காணாமல் போன தன்னுடைய தம்பியை தேடிக்கொண்டு ஹாரிஸ் மாலிக் என்று சொல்லக்கூடிய இரண்டு சகோதரர்களோடு சேர்ந்து யாசிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மக்காவுக்கு வருகின்றார். யமன் தேசத்திலிருந்து அவர் வந்து மக்கா முழுவதும் தன்னுடைய தம்பியை தேடி பார்க்கிறார். ஒவ்வொரு ஊரா தேடிக்கிட்டு வர்றார். தன்னுடைய தம்பியை தேடிக்கிட்டு, தன் தம்பி எங்க போனானு தெரியல என்று ஒவ்வொரு ஊரா தேடிக்கிட்டு வர்றாரு. கடைசியா மக்காவுக்கு வர்றாரு. மக்காலே அந்த தம்பி கிடைக்கல. கொஞ்ச நாள் மக்காலேயே தங்கியிருந்து பாக்குறாரு. அப்ப மக்கால உள்ள மக்கள் சொல்றாங்க அவர்கிட்ட, அந்த யாசிர்ங்கிறவர்கிட்ட சொல்றாங்க, மக்காவுக்கு வந்து வருஷந்தோறும் ஹாஜிகள் வருவாங்க ஹஜ்ஜுக்கு. அப்ப உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்து பல ஊர்கள் இருந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அப்படி வரும் பொழுது அந்த நேரத்தில் ஹாஜிகள் வரக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய தம்பியினுடைய அங்க அடையாளங்களை சொல்லி என்னுடைய இந்த தம்பியை காணோம், யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க என்று நீங்கள் அறிவிப்பு செஞ்சா, அப்படி யாராவது ஒரு அடையாளம் கிடைச்சு அதன் மூலமா அவங்க தம்பி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க ஹஜ்ஜுடைய காலம் வரலங்க, இருங்க, இருந்து உங்களுடைய தம்பியை தேடிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹாரிஸ் மாலிக் என்ற இரண்டு சகோதரர்களோடு மக்காவுக்கு வரவே வந்த அந்த யாசின் என்ன பண்றாரு, இது நல்ல அபிப்பிராயமா இருக்கும், ஒத்துக்கிறாரு. சரி, கரெக்ட் தான், நான் வந்து இங்க மக்கால தங்கி இருந்து என்னுடைய தம்பியை நான் ஹஜ்ஜு நேரம் வரல தங்கி இருந்து தேடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணி மக்கால தங்குறாரு. ஆனா அந்த யாசிரும் அந்த ஹாரிஸ் மாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு சகோதரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அண்ணன் சொல்றாங்க, நீங்க வேணா இருந்து கூட்டிட்டு வாங்க, தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க, எங்களுக்கு வேற வேலைகள் இருக்குது, நாங்க போயிட்டு வரோம் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க அந்த யாசிட்டு என்ன சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் யமனுக்கு போயிடுவோம், மூணு பேரும் யமனுக்கு போயிடுவோம், யமன் தேசத்துக்கு போயிட்டு நம்ம திரும்ப ஹஜ் நேரத்துல வரலாம் அப்படிங்கும் பொழுது அந்த அண்ணங்காரர் யாசிர் சொல்லிடுறாரு, இல்லப்பா, நம்ம யமன் நாட்டுக்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள ஹஜ் சீசன் வந்துடும், அதனால நம்ம போறதுக்கும் வர்றதுக்கும் தான் கரெக்டா இருக்கும், அதனால ஏன் தேவையில்லாத அலைவான, அதனால மக்களே தங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய பேசி கேட்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க, நீங்க இருந்து தம்பியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, நாங்க போறோம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அப்ப இந்த யாசிர்ங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஹாரிஸ் மாலிக் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ரெண்டு சகோதரர்களை அனுப்பிவிட்டு இவர் மட்டும் மக்களே தங்கிடுறாரு. மக்களே தங்க தங்க இவருக்கு போக போக என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுடைய சீசன் வருது. அந்த சீசன்ல தன்னுடைய தம்பி கிடைப்பானு தேடி பாக்குறாரு. எங்கேயுமே அவரோட தம்பி கிடைக்கிற மாதிரி தெரியல. தம்பி கிடைக்கிற மாதிரியோ தம்பியுடைய அறிகுறியோ யாருமே அடையாளம் சொல்ற மாதிரியோ ஒண்ணுமே தெரியல. அதற்கு பிறகு என்ன பண்றாரு, ஹஜ்ஜு முடிஞ்ச பிறகும் அவர் அப்படியே மக்களே தங்கிடுறாரு. அதுக்கப்புறம் வர்றவங்க போறாங்க, வியாபாரத்துக்கு போறவங்க, வெளியூருக்கு போறவங்க, எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பாக்குறாரு. தன்னுடைய சகோதரர் கடைகளை முடிவு பண்ணிட்டு அப்படியே நாலு நாள் அப்படியே விட்டுறாரு, சகோதரர் தேடுற வேலையே விட்டுறாரு. ஆனாலும் இவருக்கு மக்காங்கிற ஊர், இந்த புனிதமான ஊர் பிடிச்சு போயிட்டதுனால என்ன பண்றாரு, இவரு மக்காலே தங்கிடுறாரு. சரி, நாம இனி மக்காலே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவரு மக்காலே தங்கிடுவாரு. அங்க எந்த ஊருக்காரரு, யமன் தேசத்துக்காரரு. ஆனா என்ன பண்ணாரு, மக்காலே தங்கிடுறாரு. தங்கி நாளடைவில் அங்கே பழகிட்டு இருக்கும் பொழுது அங்கே அபு ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு தொடர்பு கிடைக்குது. இந்த அபு ஹுதைஃபா யார் அப்படின்னு சொன்னா, மஹ்சூமி குலத்தை சார்ந்தவர். இந்த மஹ்சூமி குலம் எப்படிப்பட்ட குலம் அப்படின்னு சொன்னா, அரபு மக்களிடத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குலங்கள், உயர்ந்த குலங்களில் ஒரு குலம். எப்படி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஹாஷிமி, ஹாஷிம் வம்சம் இருக்குதே, ஹாஷிம் குலம், அது ஒரு உயர்ந்த குலமோ, அதே மாதிரி மஹ்சூமி குலமும் எப்படிப்பட்ட குலம் சொன்னா, உயர்ந்த குலம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பயான் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அபூஜஹல் வந்து மஹ்சூமி குலத்தை சார்ந்தவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வன்மையா எதிர்க்கிறான். அப்ப ஒரு கட்டத்துல அவன்கிட்ட சில பேர் கேக்குறாங்க, அபூஜஹலே உன்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லு, இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்க மார்க்கம் உண்மையிலேயே உனக்கு அவர் பொய் சொல்றாருன்னு படுதா, உன் மனசாட்சி யாருக்கு இல்ல, வேற மத்தவங்கள விட்டு நீ நாங்க தான் இருக்கிறோம், நமக்குள்ள பேசிப்போம், இவர் முகமது இந்த அளவுக்கு நீ எதிர்க்கிறியே, இவர் சொல்றது உண்மையிலேயே பொய்ங்கிறதுனாலதான் எதிர்க்கிறியா, அவர் சொல்றது உண்மையிலேயே உனக்கு பொய்யா தெரியுதா அப்படின்னு சொன்ன உடனே அபூஜஹல் அப்பதான் தன்னுடைய உண்மை சுரூபத்தை வெளியில சொல்றான். என்னன்னு சொல்றான்னு சொன்னா, இந்த பாருங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவர் சொல்றது பொய் இல்ல அப்படின்னு சொல்லி, அவர் உண்மையான மார்க்கத்தை தான் கொண்டு வந்திருக்கிறாரு, அல்லாட்டின் வந்து உண்மையான வகையை தான் சொல்றாரு, அவர் சொல்ற கொள்கை தான் சரியான கொள்கை, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனா நான் வந்து அவரை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியான காரணம் உண்டு, நான் அவரை வன்மையா எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு சரியான காரணம் உண்டு, ஆனா நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க காரணம் எனக்கு இன்னொரு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, யாரு அபூஜஹல் சொல்றான், நான் இந்த அளவுக்கு வன்மையா முகமது எதுக்குறேன்னு சொன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு சரியான காரணம் உண்டு நான் எதுக்குறதுக்கு, ஆனா நீங்க எதுக்குறீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு காரணம் தெரியல ஏன் எதுக்குறீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அந்த மக்கள் செய்யற கேக்குறாங்க, நீ எதுக்கு எதுக்குற, என்ன காரணம், என்ன காரணத்தினால நீ முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு வன்மையா எதுக்குற அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் அபூஜஹல் சொல்றான், இந்த பாருங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், மக்காவை பொறுத்த வரையில ஹாஷிமி குலமும் மஹ்சூமி குலமும் இரண்டு ஒன்றுக்கொன்று இணை, ஒன்றுக்கொன்று சளைத்த குலம் அல்ல, இந்த குலமும் பெரிய குலம், அந்த குலமும் பெரிய குலம், மஹ்சூமி குலத்துக்கும் ஹாஷிமி குலத்துக்கும் என்னைக்கே என்னைக்குமே என்ன உண்டு அப்படின்னு சொன்னா, ஒரு நீயா நானாங்கிற ஈகோ உண்டு. சில ஊர்ல பாக்கலாம் ரெண்டு கோஷம் இருப்பாங்க, ரெண்டு கோஷமே நல்ல பெரிய கோஷ்டியா இருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் ஈகோ உண்டு, நீ பெரியாளா நான் பெரியாளா, இவர் ஒரு பள்ளியாசல கட்டி கொடுத்தா அந்த குரூப் ஒரு பள்ளியாசல கட்டுவாங்க, இவங்க ஒரு காலேஜ் கட்டினா அவங்க ஒரு காலேஜ் கட்டாங்க, இது நிறைய ஊர்கள்ல உள்ள பழக்கம். அப்ப அந்த மாதிரி அபூஜஹல் சொல்றான், நான் வந்து மக்கால உள்ள நிலைமை உங்களுக்கு தெரியும், ஹாஷிமி வம்சமோ மஹ்சூமி வம்சமோ ரெண்டு ஒத்தருக்கு ஒத்தர் நீயா நானு சொல்லி போட்டி போடக்கூடிய கூட்டம் மஹ்சூமி, இது ஹாஷிமி கூட்டம் என்ன செஞ்சாலும் சரி ஒரே மஹ்சூமி கூட நாங்க என்ன பண்ணிடுவோம், இன்னொன்னு செஞ்சிருவோம் உங்களுக்கு போட்டியா, இப்படி அவங்களோட இணையாக நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல, இந்த நேரத்துல திடீர்னு ஒரு ஆள் அங்க முளைச்சு ஹாஷிமி வம்சத்துல முளைச்சு எங்கல்ல ஒரு நபி வந்து, நான் ஒரு நபியா வந்திருக்கிறேன், அல்லாஹ்வோட நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது இந்த விஷயத்துல நாங்க போட்டி போட முடியுமா அவரோட, எல்லா விஷயத்தையும் எங்களால போட்டி போட முடியும், இந்த விஷயத்துல நான் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய வஹி வருது அப்படின்னு சொல்லி ஹாஷிம் வம்சத்தை சேர்ந்தவர் சொல்லும் பொழுது நாங்கள ஒருத்தர் அந்த மாதிரி ஆளை உருவாக்க முடியுமா, நானும் அல்லாஹ்வுடைய நபி எனக்கு அல்லாஹ்வுடைய வஹி வருதுன்னு சொல்ல முடியுமா, ஏன்னா அவர் சொல்றது உண்மை, நாங்க பொய்யாவத்த உருவாக்க முடியுமா, அப்ப அதனால எல்லா விஷயத்திலும் ஹாஷிமி கூட்டத்தோடு இணையாக போட்டி போட்டுட்டு வந்த நாம இந்த விஷயத்தை எங்களால போட்டி போட முடியல, அதனாலதான் இவரை எதிர்த்து இவரை ஒழித்து கட்டினால்தான் அந்த ஹாஷிமி வம்சத்துக்கு இணையா நாம நிக்க முடியுங்கிற தீர்மானிச்சுதான் நான் இந்த அளவுக்கு எதிர்க்கிறேன் அப்படிங்கிற உண்மையை அபூஜஹல் என்ன பண்ணா சில பேருக்கு மத்தியில சொன்னா, அப்புறம் அந்த உண்மை கசிஞ்சிருச்சு வெளியில, அது அடுத்த பிரச்சனை. அந்த அளவுக்கு ஹாஷிமி வம்சத்துக்கு ஒரு இணையான வம்சம் தான் என்ன அங்கிருந்து கல்யாணம் சின்ன வயசுக்காரரு இங்க வந்தாரு அப்படியே குடியா வந்துட்டாரு. அப்ப இந்த யாசிருக்கும் அபு ஹுதைஃபாவுக்கும் ஏற்பட்ட ஒரு நட்பு நாளுக்கு நாள் என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப பலமாயிடுது. ரொம்ப மொஹப்பத்தாயிடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். யாசிரோட நல்ல குணங்களை பாக்குறாரு. பார்த்தோன்னா அபூ ஹுதைஃபாக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. பிடிச்சு போனோட என்ன பண்றாங்க, இந்த அபூ ஹுதைஃபா கிட்ட நிறைய அடிமை பெண்கள் இருக்கிறாங்க, நிறைய அடிமை பெண்கள் இருக்கிறாங்க. இந்த அடிமை பெண்கள்ல ஒரு பெண்ணை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த யாசிற்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த அடிமை பெண் பேர் தான் சுமையா என்ற பெண். சுமையா என்ற பெண்ணை இந்த அபூ ஹுதைஃபா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, யமனில இருந்து வந்து இங்கு குடியேறிய இந்த யாசிர் என்ற தன்னுடைய நண்பருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. யாசிரும் ரொம்ப ஏழ்மையானவர், சுமையா ஒரு அடிமை பெண்ணு. இப்படியே தங்களுடைய அந்த ஏழ்மையான நிலையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கும் பொழுது, கல்யாணம் ஆகி ஓரிரு வருடங்கள்ல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு அம்மார் என்று பெயர் வைக்கிறாங்க. அம்மார் என்று அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கின்றார்கள். சகோதரர்களே, அந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தை அவருடைய மனைவியான சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுக்கு பிறந்த பிள்ளையான அம்மார் ரலியல்லாஹு அன்ஹோ, அதாவது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹோ, இவருடைய வாழ்க்கை வரலாற்றை தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். இந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹோ, அதாவது யாசிர் தந்தை, சுமையா தாய், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹோ மகன், இந்த மூன்று பேருமே, அதாவது மொத்த குடும்பமே அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்த குடும்பம். சஹாபாக்கள் வாழ்க்கையில யாருடைய குடும்பமே இந்த மாதிரி குடும்பம் கிடையாது. மூணு பேருமே ஷஹீதானாங்க அப்படின்னு சொல்லி, தாய் தந்தை மகன் மூணு பேருமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஷஹீதானவர்கள், உயிரை அர்ப்பணித்தவர்கள் என்ற சிறப்பு சஹாபாக்கள் எந்த குடும்பத்தும் கிடையாது, ஹதரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தை தவிர. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை சொர்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை மாய்த்த சஹாபி உண்டு, செல்வத்தை மாய்த்த சஹாபி உண்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை மாய்த்த சஹாபி உண்டு, ஆனால் தன்னுடைய குடும்பத்தையே மாய்த்த சஹாபி ஹதரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். அந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அம்மார் என்ற குழந்தை பிறகுது. தாய் பிள்ளை மகன், இந்த குழந்தை பிறந்த செய்தியை என்ன பண்றாரு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுவும் ரலியல்லாஹு ஆகல, இதுவரை எல்லாம் காஃபிரா தான் இருக்கிறாங்க. யாசிர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தனக்கு குழந்தை பிறந்த செய்தியை தன்னுடைய அருமை நண்பர் அபூ ஹுதைஃபாட்ட போய் சொல்ல போறாரு. அபூ ஹுதைஃபா யாரு, மக்காவாசி, மஹ்சூமி குலத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட போய் சொல்ல போறாரு, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி. குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட உடனே அதுக்கு அன்பளிப்பா, குழந்தை பிறந்ததுக்கு அன்பளிப்பா அந்த அபூ ஹுதைஃபா என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அடிமை பெண் தானே சுமையா, சுமையா வந்து அவருடைய அடிமை பெண் தானே, இது என்ன சொல்றாரு, நான் உன்னுடைய குழந்தைக்கு பரிசா என்ன பண்ண போறேன், உன்னுடைய மனைவியை விடுதலை கொடுத்துட போறேன், நீ அடிமையா இருக்கிற மனைவியை நான் விடுதலை கொடுத்துறேன் என்று அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்ததற்கு சந்தோஷ செய்திக்கு பரிசாக அவருடைய அடிமை பெண்ணை உரிமை விட்டுறாரு. யாசிருடைய சந்தோஷம் ரெட்டிப்பாயிருது, யாசிருடைய சந்தோஷம் இன்னும் பன்மடங்காயிருது. இந்த சூழ்நிலையில அவரது குழந்தை பிறந்து அந்த குழந்தையின் குடும்பமா சந்தோஷமா வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தையை பிறந்து ஓரளவு பருவத்தை அடைந்து வாலிப பருவத்தை அடைகின்றது. இந்த நேரத்தில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏகத்துவ பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தவுடன், அப்படி முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலரில் முதல் ஆள் யார் அப்படின்னு சொன்னா, ஹதரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. தாய் தந்தை அல்ல, மகன் வாலிப பிள்ளையா இருக்கிறாரு. அம்மார் ஒரு ஏழை சஹாபி, தாய் அடிமை பெண்ணாரு உரிமையானவங்க, அவங்களுக்கு பரம்பரை சொத்துலாம் ஒண்ணும் கிடையாது. தந்தை மக்காவாசியே கிடையாது, வெளியூர்காரரு, நம்முடைய பாஷையில சொல்லாத வந்தேரி, வெளியூர்ல இருந்து இங்க வந்து குடியேறினவங்க. அப்ப அவருக்கு எந்த விதமான சொத்து பத்து கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பத்தில பிறந்த இந்த ஏழை வாலிபரான ஹதரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கதான் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஏகத்துவத்தை ஏற்று முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் ஐந்து பேரில் ஐந்தாவது நபர் ஹதரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, நேத்து ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி எத்தனாவது ஆள், அவங்க ஆறாவது ஆளு. இன்னைக்கு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஐந்தாவது நபர், ரொம்ப ஏழ சஹாபி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அடிக்கடி ஹதரத் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போவாங்க. அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீடு எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, காபத்துல்லாவுக்கு பக்கத்திலேயே, காபத்துல்லாவுக்கு பக்கத்திலேயே. இன்னைக்கு நீங்க ஹரம் ஷரீஃப்ல பாத்தீங்க அப்படின்னா, பாபுல் அர்க்கம், காபத்துல்லாவுடைய 84 வாசல்கள் கேட்ல ஒரு வாசலுக்கு பேர் என்ன அப்படின்னா பாபுல் அர்க்கம். அந்த பாபுல் அரக்கமுக்கு பக்கத்துலதான் அரக்கம் ரதியல்லாஹு தலான் வீடு இருந்துச்சு. அரக்கம் ரதியல்லாஹு தலானோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டியோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்களை சொல்லித் தரதுக்காக வேண்டியோ ஒரு இடம் தேவைப்பட்டதுனால அரக்கம் ரதியல்லாஹு தலானோ தன்னுடைய வீட்டை முதன் முதலாக குர்பானி கொடுக்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டை நான் தியாகம் செய்கின்றேன், இந்த வீட்டை வைத்து நீங்கள் இஸ்லாமிய தீனுடைய பணியை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரக்கம் ரதியல்லாஹு தலானோ வீட்டில் வச்சுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து மறைந்து மறைத்து மறைத்து கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அம்மார் இப்னு யாசிர் ரழியல்லாஹு தஆலாவோ இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே அரக்கம் ரழியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வர்றதும் போறதும் வர்றதும் போறதுமா இருக்குது. இந்த சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க, அம்மா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அம்மாரே நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து விட்டான், ஆனால் உங்களுடைய கண்ணெதிரிலேயே உங்களை பெற்ற தாயும் உங்களுடைய பெற்ற தந்தையும் நரகத்திற்கு செல்வதற்கு நெருப்பில் செல்வதற்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்களான்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேக்குறாங்க, உங்களை பெற்ற தாய் தந்தை உங்கள் கண்ணெதிரிலேயே நரகத்தில் வீசப்படுவதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அம்மா ரழியல்லாஹு அன்ஹா யா ரசூலல்லாஹ் நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற உடனே, அப்ப நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க, ஆனா உங்க தாய் தந்தை எப்ப சொல்ல போறீங்க இஸ்லாத்தை என்று சொன்ன உடனே பெருமானாரோட இந்த வார்த்தையை கேட்ட உடனே அம்மா இப்னு யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு நேரத்தில் தாய் கிட்ட போறாங்க. தாய் கிட்ட போய் இஸ்லாத்தை சொன்ன உடனே சகோதரர்களே, தாய் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளை சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்து சரியான கொள்கைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம்னா தாயும் பிள்ளையுமா முஸ்லீமா இருக்கிறாங்க, ஆனா தந்தைக்கே தெரியாது, தந்தை யாசிருக்கு தெரியாது, நம்முடைய மனைவியும் பிள்ளையும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு தாயும் பிள்ளையும் சேர்ந்து யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தந்தை கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க புனிதமான தீன் இஸ்லாத்தை கபூல் செஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரி பாக்கியத்தை உங்களுக்கு கிடைக்கணும் சொன்னா நீங்களும் இஸ்லாத்தை ஏத்துங்க என்று சொன்னவுடன் ஹதரத் யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். தாய் தந்தை பிள்ளை மூவரும் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் சகோதரர்களே, இந்த செய்தி தெரிஞ்சவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை இந்த குடும்பமே ஏற்று ஏத்துக்கிடுச்சு என்று தெரிஞ்சவுடன் மக்சூமி குலத்தை சார்ந்த அபூஜஹல் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நம்முடைய குலத்தை சார்ந்த ஒரு அடிமை பெண், மக்சூமி குலத்தை சார்ந்தவர் தானே அபு உதைபா, தன்னுடைய குலத்தை சார்ந்த அடிமை பெண்ணை தான் யாசிர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்ப தன்னுடைய நம்முடைய குலத்தை சார்ந்த ஒரு அடிமை பெண் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏத்துக்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களை கூப்பிட்டு மிரட்டுறான் அபூஜஹல், யாரே யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு அனவியோ சுமையா ரழியல்லாஹு அன்ஹு அனவியோ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மிரட்டுறான், நீங்க இஸ்லாத்தை விட்டுறீங்களா இல்ல உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் வெட்டிடுவேன் கொண்டுடுவேன் மிரட்டுறான். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெள்ள தெளிவா சொல்லி காட்டுறான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். ஈமான் என்ற ஜோதி, ஈமான் என்ற ஜோதி யாருடைய உள்ளத்திலே புகுந்து விட்டதோ சகோதரர்களே, எந்த சக்தியாலும் அந்த ஜோதியை லேசில் அணைச்சு விட முடியாது, லேசில் அணைச்சு விட முடியாது. அது மனிதர்களுக்குரிய சக்தி அல்ல, அது மனிதர்களுக்குரிய சக்தி அல்ல. யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு ஈமான்ல உறுதியா இருந்தாங்கன்னு சொன்னா அது யாசிருக்குள்ள சக்தி அல்ல, சுமையா ரழியல்லாஹு அன்ஹு ஈமான்ல உறுதியா இருந்தாங்கன்னு சொன்னா அது சுமையாக்குள்ள சக்தி அல்ல, எந்த ஈமான் அவருடைய உள்ளத்துல நுழைந்ததோ அந்த ஈமானுக்குள்ள சக்தி, அந்த ஈமானுக்குள்ள சக்தி சகோதரர்களே. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அந்த ஈமான் என்ற ஜோதியை ஈமான் என்ற பிரகாசத்தை வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜோதியை அந்த பிரகாசத்தை முழுமைப்படுத்திய தீர்வான். உலவு கரிகள் காஃபிரூன், இதை பார்த்து காஃபிர்கள் கோபப்பட்டாலும் சரியே வெறுப்படைந்தாலும் சரியே அப்படிங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப அந்த அடிப்படையில் இந்த அபூஜஹல் என்ன பண்றா, மிரட்டி பார்க்கறான் யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு ஈமான விடுற மாதிரி தெரியல, சுமையா ரழியல்லாஹு அன்ஹு மிரட்டி பார்க்கறான் மனைவியே யாசிருடைய மனைவியே ஈமான விடுற மாதிரி இல்ல. இந்த நேரத்தில் சகோதரர்களே, யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு சட்டையெல்லாம் அவுத்துட்டு அவங்க மேல ஒரு இரும்பு ஆடையை அணிவிக்கிறான், அபூஜஹல் ஒரு இரும்பு ஆடையை அணிவிச்சு அவங்கள ஒரு வெயில்ல கட்டி வைக்கிறான். கட்டி வச்சு அந்த வெயில்ல கட்டி வைக்கப்பட்டதுனால வெயில்ல பல நாட்களும் அப்படியே நிறுத்தி வச்சிடறான், ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்கல. அதனால சகோதரர்களே, அவங்களுடைய தோல்ல வெடிப்பாகி அந்த வெயிலுடைய உஷ்ணம் தாங்க முடியாம தோல்ல வெடிப்பாகி அந்த வெடிப்புலேருந்து ரத்தமாக ஓடுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியா போறாங்க, அந்த வழியா போறாங்க. போகும்பொழுது அவங்களுக்கு என்ன செய்யறதுனே சொல்ல தெரியல, என்ன சொல்றதுனே தெரியல. கேக்குறாங்க, இஸ்மீர் யா ஆல யாசிர், இஸ்மீர் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே பொறுமையோடு இருங்கள், இன்னமோ இதகுமுல் ஜன்னா, நிச்சயமாக நீங்கள் இந்த சகித்துக் கொள்ளக்கூடிய சகிப்பு தன்மைக்கு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம் தான், அதை தவிர எதுவும் கிடையாது. ஆகவே நீங்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். இஸ்மீர் யா ஆல ஜாஃபா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே பொறுமையோடு இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது வெறும் ஆறுதல் வார்த்தையா மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, வெறும் ஆறுதல் வார்த்தையா மட்டும் சொல்லல, அதனுடைய உண்மை தாற்பயத்தை நபி ஸல்லல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட தியாகம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கவில்லை என்றால் வேறு யாருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்தான்? இப்படிப்பட்ட தியாகம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி இப்படிப்பட்ட கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் வேறு யாருக்காக அந்த சொர்க்கம் என்ற அர்த்தத்தில் பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க. இஸ்மீர் ஆல யாசிர், யாசிரோட குடும்பமே பொறுமையோடு இருங்கள், இன்னமோ இதகுமுல் ஜன்னா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தது சொர்க்கத்தை தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிக்கிறாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, எதிரிகளுடைய எதிர்ப்பும் அவர்களுடைய சித்திரவதையும் நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிட்டே போகுது, இன்னும் அதிகமாகிட்டே போகுது, நாளுக்கு நாள் அதிகமாக சித்திரவதை. இந்த நேரத்தில் தான் சகோதரர்களே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு முறை யாசிர் ரழியல்லாஹு அன்ஹுவை தந்தையை, அதாவது யாசிர் ரழியல்லாஹு அன்ஹுவை கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, அபூஜஹல் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, வெயில கட்டி வச்சு அந்த களைப்புல, வெயில கட்டி வச்ச களைப்புல தண்ணீர் தண்ணீர் அலறாங்க, தாகத்தினால தண்ணீர் தண்ணீர் அலறாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே அவங்க அபூஜஹல் அவுத்து விட்டு என்ன பண்றான், யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு நேர கொண்டு போய் ஒரு பெரிய தண்ணி தொட்டிக்கு முன்னாடி நிறுத்துறான், பெரிய தண்ணி தொட்டி தட்டி முன்னாடி நிறுத்தி, இப்ப குடி தண்ணி வேணா குடி அப்படின்றான். உடனே யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு வேகமா போய் குடிக்க போறாங்க தண்ணிய, சகோதரர்களே அந்த தண்ணி தொட்டிக்குள்ள அப்படியே அவங்க தலைய வச்சு அழுத்திடுறான், தலைய வச்சு அழுத்தின உடனே அவங்க திக்குமுட்டாடுறாங்க, அப்படியே திணறாங்க, திண்டாடுறாங்க, என்ன விட்டு விட்டுன்னு சொல்றாங்க, விட்டுறேன் அல்லாஹ் திட்டு விட்டுறேன், லாத்து உசாவ புகழ்ந்து கூறு விட்டுறேன் அப்படிங்கிறான். யாசிர் ரழியல்லாஹு விடல, திரும்ப திரும்ப தண்ணிக்குள்ள வச்சு அழுத்தறான் அபூ ஜஹல், யாசிர் ரழியல்லாஹு வார்த்தையை சொல்லல. கடைசியில சகோதரர்களே மயக்கமுற்ற நிலையிலே அந்த வெயிலில் நிறுத்தப்பட்டு சதையெல்லாம் வெடிப்புண்டாகி அது ரத்தமா ஓடி அந்த நேரத்தை தண்ணீருக்காக இப்ப கேட்கும் பொழுது அந்த தண்ணி தொட்டிக்குள்ள தலையை அமிழ்த்து இப்ப சொல்லு, லாத்து உசாதான் சிறந்த கடவுள்னு சொல்லு, லாத்து உசாதான் சிறந்த கடவுள்னு சொல்லு, நீ எந்த அல்லாஹ் வணங்குற அந்த அல்லாஹ் திட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு மயக்கம் அடைந்து தன்னை அறியாத நிலையில எப்படியா அந்த வேதனையை தப்பிச்சா போதும் தாங்க முடியாம, லாத்து உசாதான் நல்ல கடவுள்னு சொல்லிடுறாங்க, லாத்து உசாதான் நல்ல கடவுள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே சகோதரர் அபூ ஜஹல் விடுவிச்சிடறான், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறான், தண்ணி கொடுத்து அவங்கள இப்பதான் நீ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அவங்களை கட்டெல்லாம் அவுத்து விட்டுறான். ஆனா சகோதரர்களே கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்ச உடனே தண்ணி தான் குடிச்சு கொஞ்சம் அப்படி சுதாரிப்பு வந்த பிறகு யோசிக்கிறாங்க, அஸ்தகஃபிருல்லாஹ், நான் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டேன், லாத்துசா தான் சிறந்த கடவுள் சொல்லிட்டேனே, இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா, நான் எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிட்டேன்னு சொல்லி தங்களை தாங்களே சகோதரி வருத்தி தங்களை தாங்களே அடிச்சுக்கிறாங்க. அதற்கு யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு தன் கையால அடிச்சுக்கிறாங்க, நான் எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிட்டேன், யாசிரே இந்த அபூ ஜஹல் கொடுக்கக்கூடிய தொல்லைக்கு பயந்தா தொல்லைக்கு ஆளாகியா, நீ இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோர்ந்த முகத்தை பார்த்து கேக்குறாங்க, என்ன யாசிரே லாத்து உசா தான் சிறந்த கடவுளா அப்படின்னு கேக்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, என்ன யாசிரே லாத்து உசா தான் சிறந்த கடவுளா அப்படின்னு கேக்குறாங்க. யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றனே தெரியல, அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க, கண்ணீர் வடியுது, யா ரசூலல்லாஹ், நான் இவ்வளவு காலம் செய்த தியாகங்கள் எல்லாம் பறி போயிடுச்சு, நான் இவ்வளவு காலம் உன்னுடைய தீனுக்காக வேண்டி உங்களுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நான் ஏற்றுக்கொண்ட சிரமங்கள் சகித்துக்கொண்ட கஷ்டங்கள் நான் செய்த தியாகங்கள் அத்தனை பறி கொடுத்துட்டேனே, யா ரசூலல்லாஹ், ஒரு நேரத்தில் நான் என்ன ஏமாந்துட்டேனே, சைத்தானை வழிகெடுத்துட்டானே என்று கதறி அழுகின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, யாசிரே அப்படி அல்ல, இன்னும் பல முறை நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், இன்னும் பல முறை அப்படியே சொல்லுங்கள், இனிமேல் அவர்கள் உம்மிடத்திலே வந்து ஏதாவது சித்திரவதை செஞ்சு லாத்து உசாதான் சிறந்த கடவுள் சொல்றது அப்பதான் விடுவேன்னு சொன்னா நீங்க அப்படியே சொல்லுங்க, தப்பே இல்லை. ஏனென்றால் நேற்றைய தினம்தான் உங்களுடைய விஷயத்துல அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான், உங்களுடைய விஷயத்துல ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இறக்கிட்டான். என்ன ஆயத்து, இல்லா மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, யார் ஈமான் கொண்ட பிறகு, யார் ஈமான் கொண்ட பிறகு காஃபிராக மாறிவிடுகிறாரோ, யார் ஈமான் கொண்ட பிறகு காஃபிராக மாறிவிடுகிறாரோ அவர் நிச்சயமான பெரும் வேதனைக்கு ஆளாக்கப்படுவார். ஆனால் இல்லா மன் உக்ரிஹ, யார் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அவர்களை தவிர, யார் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு கல்புகோ முத்துமையின் ஈமான், அவருடைய உள்ளம் ஈமானோடு நிரம்பிய நிலையில் உள்ளம் ஈமானால் நிரம்பிய நிலையில், உள்ள பரிபூர்ணமான திருப்தி அடைந்த நிலையில், உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியோ எந்த விதமான ஒரு கசடோ கசப்போ இல்லாத நிலையில் அவர் நாவினால் நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டு வார்த்தைகளை சொல்லிவிடுவார், ஆனால் அவர் மீது தவறில்லை என்ற சூரத்து நஹலுடைய 106வது வசனம், 16வது அத்தியாயத்தில் உள்ள 106வது வசனம் யாசிரே உம்முடைய விஷயத்துல தான் இறங்கியிருக்குது. அதனால நீங்க உள்ளத்தை பரிபூர்ணமா வச்சுக்கிட்டு, பரிபூர்ணமான ஈமானோட வச்சுக்கிட்டு, அவர்களுடைய நிர்பந்தத்திற்கு ஆளாகி நீங்கள் வாயினால் சில வார்த்தைகளை, நாவினால் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அது தவறல்ல, அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று உங்களுடைய விஷயத்திலே ஆயத்தை இறக்கி விட்டான். ஆகவே நீங்கள் லாத்து உசா தான் சிறந்த கடவுள்னு சொல்லி சும்மா நாவால சொல்றதுனால அந்த எதிரிகள் திருப்தி அடைஞ்சு அதனால உங்களுக்கு வரக்கூடிய சித்திரவதைகள் குறையும் என்று இருந்தால் நீங்க தாராளமா சொல்லுங்க, தப்பு இல்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆனா சகோதரர்களே, அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த யாசிர் ரலியல்லாஹு தஆலா மேலும் மேலும் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு, மேலும் மேலும் வேதனைக்குள்ளாக்கப்பட்டு, மேலும் மேலும் கடினமான கஷ்டத்திற்குள்ளாக்கப்பட்டு, கடைசியிலே குத்துயிரும் குலையிரமா கிடக்கிற நேரத்தில் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை ரெண்டு ஒட்டகங்களை எதிரெதிர் திசையில நிறுத்தி வைக்கப்பட்டு, அவர்கள் ரெண்டு கால்களும் அந்த ரெண்டு ஒட்டகங்களை தலைகளா கட்டி தொங்க விட்டு, அந்த ஒட்டகங்களை இரண்டு திசையில விரட்டி விட்டு உடல் ரெண்டா கிழிக்கப்பட்டு சகிதாக்கப்பட்டார்கள் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு முன்னால் கணவன் சகிதாக்கப்படுவதற்கு முன்னால், அதுக்கு அப்புறம் தான் கணவன் சகிதாராங்க, அதுக்கு முன்னால சகோதரர்களே அவங்களுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கர்ப்பமா இருக்கிறாங்க, 3 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூஜஹல் என்ன பண்றான், அந்த அபூ ஹுதைஃபாவோட சேர்ந்துகிட்டு, எந்த அபூ ஹுதைஃபா யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு நெருங்கிய நண்பரா இருந்து அந்த நட்பின் அடிப்படையில் தன்னுடைய அடிமை பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்து, அவருடைய திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறந்த பரிசாக அந்த அடிமை பெண்ணை விடுதலை கொடுத்தாரோ, அந்த அபூ ஹுதைஃபா ஈமான் கொண்ட ஒரே காரணத்தினால சகோதரர்களே யாசிர் ரலியல்லாஹு தஆலா குடும்பத்திற்கு மிகப்பெரிய விரோதியா மாறிட்டார், மிகப்பெரிய விரோதியா மாறிட்டார். அபூஜஹலுடைய பேச்சை கேட்டு அந்த அபூ ஹுதைஃபாவோ அந்த அபூஜஹலும் சேர்ந்து ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடிக்கிறான், உதைக்கிறான், மல்லாக்க அப்படியே படுக்க வைக்கப்பட்டு, மல்லாக்க அப்படியே படுக்க வைக்கப்பட்டு கையையும் காலையும் அப்படியே கட்டி போட்டு அபூஜஹல் சொல்றான், அப்படியே அசிங்க அசிங்கமான வார்த்தைகளால திட்டுறான் அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கேவலப்படுத்துறான், இழிவுபடுத்துறான், என்னென்னமோ சொல்றான். சகோதரர்களே, அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய ஈமானை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை, தன்னுடைய அல்லாஹ்வை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை, அல்லாஹ் தனக்கு கொடுத்த பெரிய செல்வத்தை இழப்பதற்கு தயாராக இல்லை, என்னென்னவோ சொல்லி பார்க்கிறான் அபூஜஹல், விடல. கடைசிய கோபத்தில் என்ன பண்றான், அப்படியே மல்லாக்க படுக்க வைத்திருக்கக்கூடிய அந்த சுமையா ரலியல்லாஹு தஆலா கிட்ட வந்து பக்கத்தில் அபூஜஹல் வெறி கொண்டு அப்படியே கோபப்பட்டு கத்தி கதறி தன் கையில் இருக்கிற ஒரு ஈட்டி எடுத்து நேரம் அவருடைய மர்மஸ்தானத்தில் குத்தி சகிதாக்கிறான். சகோதரர்களே, மர்மஸ்தானத்தில் குத்தப்பட்ட அந்த ஈட்டி அவருடைய முதுகுப்புறமாக வந்து அது அப்படியே பூமியில ஆணி அறைந்தது போன்று ஆகிவிட்டது. சகோதரர்களே, இஸ்லாத்திற்காக வேண்டி முதன் முதலாக உயிரை கொடுத்த பெண்மணி அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, முதல் ஷஹீத் தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி முதன் முதலாக ஷஹீதான பாக்கியம் ரப்புல் ஆலமீன் அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வழங்கினான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீன் இஸ்லாத்திலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் சகோதரர்களே, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் யார் முதலில் ஆரம்பித்து வைக்கிறாரோ அதற்கு அடுத்தடுத்து செய்யக்கூடியவர்களுடைய எல்லா நன்மையிலிருந்தும் ஒரு பங்கு முதல்ல செஞ்சவருக்கு போயிட்டே இருக்கும். அதே போன்று எந்த ஒரு தீய காரியத்தையும் யார் முதல் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறாரோ அதுக்கு அடுத்தடுத்து செய்யக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்தும் முதல்ல செஞ்சவருக்கு ஒரு பங்கு போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இரண்டு பிள்ளைகள் ஹாபில் காபில், காபில் என்ன பண்ணிடுறான், ஹாபில கொலை செஞ்சிடறான், ஹாபில கொலை செஞ்சிடறான். நம்ம தெரிஞ்ச வரலாறு, அந்த வரலாற சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், இனி கியாமத் நாள் வரை உலகத்திலே எத்தனை கொலைகள் அநியாயமாக நடக்குமோ, எத்தனை கொலைகள் கியாமத் நாள் வரை நடக்குமோ அத்தனை கொலைகளிலிருந்து ஒரு பங்கு யாருக்கு போகுமா, காபிலுக்கு போய்கிட்டே இருக்குமா. ஏன் சொன்னா, உலகத்திலே முதன் முதலாக கொலையை அறிமுகப்படுத்திய பாவி அவன், உலகத்திலே முதன் முதலாக கொலையை அறிமுகப்படுத்தியவன். அதனால கியாமத் நாள் வரையில் எத்தனை கொலை உலகத்தில் நடக்குமோ அத்தனை கொலைகளிலிருந்து ஒரு பங்கு காபிலுக்கு போய்கிட்டே இருக்கும். அது போன்று சகோதரர்களே, தீன் இஸ்லாத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஷரியத்திலே, இந்த மார்க்கத்திலே முதன் முதலாக ஷஹீதானவர் அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுக்கு பிறகு இனி கியாமத் நாள் வரை எத்தனை லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரை விடுவார்களோ, ஷஹீதாவார்களோ, அது குஜராத்தில் ஷஹீதான முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, பலஸ்தீனிலே ஷஹீத் ஆகி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, காஷ்மீரிலே ஷஹீத் ஆகி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னால் ஷஹீதான லட்சோப லட்சக்கணக்கான முஸ்லீம்களுடைய ஷஹாதத்தாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய நன்மையில இருந்தோம் அன்னை சுமையா ரதியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு பங்கு போய்கிட்டே இருக்கும். ஏன் சொன்னா, தீன் அல் இஸ்லாத்திலே முதன் முதலாக தன்னுடைய உயிரை மாய்த்த பெருமை அன்னை சுமையா ரதியல்லாஹு தஆலாவை சாரும். சகோதரர்களே, இங்க நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஷஹாதத் என்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை மாய்க்கக்கூடிய ஷஹாதத் என்பது அது எப்பொழுது கிடைக்கும் சொன்னா, போர்க்களத்திலே எதிரிகளை சந்தித்து, போர்க்களத்திலே முஸ்லீம்களும் எதிரிகளும் ஒருவருக்கொரு சந்தித்து, அந்த சந்திப்பிலே அந்த போரிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி போராடி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்றாரு பாருங்க, அவருக்கு பேர் தான் ஷஹீத், அதுக்கு பேர் தான் ஷஹாதத். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஷஹீத் அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில விழுவதற்கு முன்னால் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஆனா சகோதரர்களே, போர்க்களத்தில் போய் சந்திக்கக்கூடிய ஷஹாதத் என்பது நாம நினைக்கிறோம் போர்க்களத்துக்கு போனாதான் ஷஹாதத்து கிடைக்கும், காஃபிரோட நேருக்கு நேர் வாழால கத்தியால சண்டை போட்டு இவர் அவரை வெட்ட அவர் இவர் வெட்ட கடைசியில இவர் வெட்டு போட்டு சகிதாக்கப்பட்டாதான் ஷஹாதத்து கிடைக்கும் நினைக்கிற சகோதரர்களே. ஆனால் போர்க்களம் அனுமதிக்கப்படாத, போர்க்களம் அனுமதிக்கப்படாத யாருக்கு? பெண்களுக்கு போர்க்களம் போறதுக்கு அனுமதி கிடையாது. வாள் எடுக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ சண்டைக்கோ பெண்களுக்கு அனுமதி கிடையாது. போர்க்களத்துக்கு போனா எதுக்காக வேண்டி? அடிபட்டவர்களுக்கு சிகிச்சை செய்யறதுக்காண்டி, அடிபட்டவங்களும் உதவி செய்யறதுக்காண்டி, இதுக்காண்டி தான் போறாமே தவிர, பெண்கள் வாழேந்தி போராடுவது இஸ்லாத்துல பெருமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இஸ்லாத்துல அவர்களுக்கு கடமையாக்கவில்லை. இருந்தாலும் கூட போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஷஹாதத்து அல்லாஹ் யாரு கொடுத்தான் அப்படின்னா, போர்க்களம் கடமையாக்கப்படாத பெண்ணினத்துக்கு தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். முதல் ஷஹாதத்து ஒரு ஆம்பளை கொடுக்கல, ஒரு பெண்ணுக்கு தான் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். அதே மாதிரி சகோதரர்களே, தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை போர்க்களத்தில் கிடைத்த ஒரு சஹாபி இருக்கிறாங்க, ஹஜ்ரத் காலித் இப்னு வலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியே போர்க்களத்திலேயே கழித்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க. அவங்களுக்கு பேரே என்ன அப்படின்னா சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள்னு பேரு. ஆனா அந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர்க்களத்துல மௌத்தாகல, போர்க்களத்துல ஷஹீதாகல, படுக்கையில தான் மௌத்தானாங்க, படுக்கையில தான் மௌத்தானாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, தன்னுடைய மரண நேரத்துல சொல்றாங்க, உலக மக்களே, உலக மக்களே, இந்த ஹாலிதுடைய வாழ்க்கையை பார்த்து படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன் சொன்னா, நீங்க நினைக்கிறீங்க எதிரிகளை எதிரிகளோடு போராடுவதற்காக வேண்டி போர்க்களத்துக்கு போனா நம்முடைய உயிர் போயிடும் ஷஹீதாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா பாருங்க, என்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை நான் போர்க்களத்தில் கழித்தேன், ஆனால் என்னுடைய மரணம் போர்க்களத்தில் வரவில்லை, படுக்கையில் தான் வருகிறது. உலக மக்களுக்கு என்னுடைய மரணத்தை அல்லாஹ் ஒரு படிப்பினையாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு நாங்க ஹாலிதுடன் வழிகிறது அல்லாஹ். சோழ அப்படிப்பட்ட பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் முதன் முதலாக அன்னை சுமையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கொள்கிறான். அவங்க இஸ்லாத்துக்காண்டி முதல் ஷஹீதாகிறாங்க. அதற்கு பிறகுதான் அன்னாருடைய கணவர் யாசிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். சோழ இந்த நேரத்தில் அம்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஓரளவு வளர்ந்து நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதியோடு அவங்க மதினாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. ஹிஜ்ரத் போன உடனே அங்க மதினாவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடவே இருக்கிறாங்க. பெருமானார் கலந்துகிட்ட எல்லா போர்லையும் ஹஜ்ரத் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலை சகோதரர்களே, ஒரு போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு கடுமையான குளிர், சில ரிவாயத்தில் இருந்து அது அகல் போர் அப்படின்னு சொல்லி, அகல் போர்ல தான் கடுமையான குளிர் இருந்துச்சு. அப்ப அந்த கடுமையான குளிர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, மைய ஹருசுனா ஃபி ஹாதிஹில் லைலா, இன்றைய தினம் நம்முடைய இரவிலே நம்மை பாதுகாப்பவர் யார்? அதாவது நைட் செக்யூரிட்டி யார் செய்யறா வேலை? இன்னைக்கு போர்க்களத்துல நைட் செக்யூரிட்டி யார் யார் செய்யறான்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் யாருமே தயாரா இல்லை. ஏன்னா கடுமையான குளிர் தாங்க முடியல, இரவு ஃபுல்லா தூக்கம் இல்ல, பகல் ஃபுல்லா சாப்பாடு இல்ல, உறக்கம் இல்ல, ஓய்வு இல்ல. ஹந்தக் யுத்தத்தை பத்தி நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வர்றாருல, சென்ற வருஷம் கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளவு கொடுமையான போர் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க சஹாபாக்களை பார்த்து, இன்னைக்கு நைட் செக்யூரிட்டி யார் தயார், நைட் செக்யூரிட்டி யார் தயார் அப்படின்னா, எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்ப எழுந்திருக்கிறாங்க அதுல அம்மா ரதியல்லாஹு தஆலா இருட்டு, அம்மா எழுந்திருக்கிறாங்க, அனை யார சொல்லல்லா யார சொல்ல நான் தயார் அப்படிங்கிறாங்க. அப்ப பெருமானா சொல்லானது யார் அது அப்படிங்கிறாங்க, இருட்டுல தெரியல யார் அதுங்கிறாங்க, அம்மார் அப்படிங்கிறாங்க. பெருமானா சொல்லல்லான்னு சொல்றாங்க, நான் நினைச்சேன் அம்மாரா தான் இருப்பேன்னு சொல்லி, நான் நினைச்ச நீ அம்மாரா தான் இருப்பேன்னு சொல்லி. ஏனென்றால் ஏற்கனவே தியாகங்கள் செய்து செய்து செய்து பழகி போய் விட்டவனுடைய உடலுக்கு இந்த தியாகம் பெரிய விஷயமே இல்லை, அதனால நீயா தான் இருப்பேன் நினைச்சேன், நீ தான் எழுந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அம்மா ரதியல்லாஹு தஆலாவே வாழ்த்துட்டு சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, ஐநானி ஐநானி. அப்பதான் அந்த ஹதீஸ் சொல்றாங்க, ஐநானி லன் தமஸ்ஸஹுமுன்னார், இரண்டு கண்கள் இரண்டு கண்கள் மறுமையிலே நரக நெருப்பு அந்த கண்களை தீண்டாது. இரண்டு கண்கள் அந்த கண்களுக்கு உரியவர், அவர் நரகவாதி என்று மறுமையில தீர்ப்பளிக்கப்பட்டாலும் கூட அவருடைய உடல் எல்லாம் கரிந்தாலும் அந்த இரண்டு கண்களை மட்டும் நரக நெருப்பு தீண்டாது. யாருடைய கண்கள் என்றால், ஒரு கண் அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே இரவு கண் விழித்து பாதுகாத்த கண்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே இரவு கண் விழித்து பாதுகாத்த கண்கள், இன்னொரு கண்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் தனிமையில் அழுத கண்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் தனிமையில் அழுத கண்களும், அல்லாஹ்வுடைய பாதையிலே இரவு விழித்திருந்து பாதுகாத்த கண்களும், ஐனுன் லன் தமஸ்ஸஹுமன்னார், அந்த இரண்டு கண்களையும் நரக நெருப்பு ஒருபோதும் தீண்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அம்மார் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுபசோதனம் சுபசோபனம் சொல்லி சந்தோஷப்படுத்தி போங்க உற்சாகமா போய் பாதுகாப்பு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி வைக்கிறாங்க. சகோதரர்களே, இதே நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை இப்படியே கைது. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அம்மார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நீண்ட காலம் ஹயாத்தா இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கிலாபத்தை பார்க்கறாங்க, ஹஜ்ரத் உமருடைய கிலாபத்து, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா கிலாபத்து, மூன்று கிலாபத்தையும் பார்க்கறாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்திலேயும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்திலேயும் எந்த பிரச்சனையும் இல்ல, உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா காலத்துல ஒரே ஃபித்னா பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. அந்த பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா, ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்படும் அளவுக்கு வளர்ந்து ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அநியாயமாக கொல்லப்பட்ட பிறகு அந்த பிரச்சனை அந்த குழப்பம் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா காலத்தில் தொடருது. அப்ப உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட உடனே அடுத்த கலீஃபா யாருங்கிறதுல ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படல, ஒருமித்த கருத்து ஏற்படல. அப்ப அந்த ஒருமித்த கருத்து ஏற்படாதனால ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பெரும்பாலானவர்கள் கலீஃபாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் ஹஜ்ரத் அலியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஹஜ்ரத் அலியை கலீஃபாவை ஏத்துக்க தயாரா இல்ல. முஆவியா ரழியல்லாஹு தஆலா பின்னால ஒரு கூட்டம், அவங்களும் ஹஜ்ரத் அலியை ஏத்துக்க தயாரா இல்ல. இந்த நேரத்துல அம்மார் ரழியல்லாஹு தஆலா என்ன சொல்றாருன்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஏன் சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க அம்மாருக்காக வேண்டி, அம்மாருன் சதூக்குன், அம்மார் உண்மையாளர், அவர் எப்பொழுதுமே உண்மையாளர் உடனேயே இருப்பார், அம்மார் உண்மையாளர், அவர் உண்மையாளர்களுடனே இருப்பார் அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு ஒரு கட்டத்தில் சொல்றாங்க. அது எப்படி சொன்ன சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த பொழுது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மதினாவிலே குபா என்ற இடத்திலே தங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று வாரங்கள் வரை அங்கே தங்கி அங்கே முதல் முதலாக ஒரு பள்ளிவாசல் நிர்மாணிக்கின்றார்கள். அந்த பள்ளிவாசல் தான் இஸ்லாத்தினுடைய முதல் பள்ளிவாசல், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திலே முதல் பள்ளிவாசல் மஸ்ஜித் குபா தான். இன்னைக்கு ஆஜிகள் மதினாவுக்கு போகக்கூடிய ஆஜிகள் அந்த மஸ்ஜித் குபாவுக்கு போய் ரெண்டு ரகா தொழுதுட்டு வருவாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜார குபா வ ஸல்லா ஃபீஹி ரகஅத்தைனி, யார் குபா பள்ளிவாசலை வந்து ஜியாரத் செய்து அங்கே ரெண்டு ரகா தொழுகிறார்களோ அவர் ஒரு உம்ரா செய்தவரை போன்றவர் ஆவார், அவருக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதால் இன்னைக்கு ஹாஜிகள் மதீனாவுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அந்த குபா பள்ளிவாசலை ஜியாரத் செஞ்சு தான் வருவாங்க. அந்த குபா பள்ளிவாசலை கட்டுமான பணிகளில் முக்கிய பங்கு எடுத்தது ஹஜ்ரத் அம்மார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தான். முக்கிய பங்கு எடுத்தது ஹஜ்ரத் அம்மார் ரழியல்லாஹு அன்ஹு. அவங்க தோளால மண்ணு சுமக்கறாங்க, மண்ணு கலக்கறாங்க, கட்டுறாங்க, இதை பூரா நபிசுல்லாஹி பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அவர் மேல இறக்கப்பட்டு, நீ தீன் அலி இஸ்லாத்துக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டப்பட்ட, நீ மதினாவுக்கு வந்த பிறகு இவ்வளவு கஷ்டப்படுறியப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹி அவர் கிட்ட வந்து அவர் மேல படிஞ்சிருக்க புழுதிய போல ரசூலுல்லாஹி தங்களுடைய கையால தடை விடுறாங்க, தன்னுடைய கையால தட்டி விடுறாங்க, புழுதியை தட்டிக்கிட்டே சொல்றாங்க, அல்லாஹு மர்ஹம் அஃபார், அல்லாஹு மர்ஹம் அம்மார், யா அல்லாஹ் இந்த அம்மாருக்கு நீ கிருபை செய்வாயாக, அம்மார் மேல இறக்கம் காட்டுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அம்மார், பாவம் அம்மார், இவர் இன்ஷா அல்லாஹ் அநியாயக்காரர்களை கையால் செய்தாக்கப்படுவார். அநியாயக்காரர்கள் கையால் ஷஹீதாக்கப்படுவார் அப்படிங்கிறாங்க. பிற்காலத்துல சகோதரர்களே, கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ரசூலுல்லாஹி ஹயாத்தா இருக்கும் பொழுது அம்மா ஒரு கட்டட வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த கட்டடம் இடிஞ்சு அப்படியே அம்மா ரழியல்லாஹு அன்ஹு விழுந்துருது, அப்படியே மயக்கம் அடைஞ்சாங்க. சஹாபாக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அம்மா ரழியல்லாஹு அன்ஹு மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேரம் நபிசுல்லாஹி யார சொல்லலாம், அது மாத்தா அம்மார், அம்மார் மூத்தாயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே நபிசுல்லாஹி சொன்னாங்க, அவர் மூத்தாக மாட்டார், அவர் மூத்தாக மாட்டார், ஏனென்றால் எனக்கு பிறகும் அவர் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருப்பார், அவர் அநியாயக்காரர்களால் அவருடைய கையால் ஷஹீதாக்கப்படுவார். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு அம்மாருக்கு விதித்திருக்கக்கூடிய விதி என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ரழியல்லாஹு தஆலாவை பத்தி அல்லாஹ் தனக்கு அறிவித்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நேரத்துல தான் கலீஃபா ரதி அலி ரதியல்லாஹு தஆலாவுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள கூடாதான்னு பிரச்சனை வரும்போது எல்லாரும் அம்மாருடைய அபிப்பிராயத்தை கேட்கறாங்க. அம்மார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி அப்ப அம்மா ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹதரத் அலி ரதியல்லாஹு தஆலா தான் கலீஃபா. ஏனென்றால் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையிலே அவரை போன்ற ஒரு அறிவாளி யாரும் கிடையாது, அவர்கள் கிலாபத்துக்கு வந்தால்தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி ஹதரத் அம்மா ரதியல்லாஹு தஆலாவோ அலி ரதியல்லாஹு தஆலா கிலாபத்தை ஏற்று அவருடைய கையிலே பைய செய்கின்றார்கள். இந்த நேரத்தில் சகோதரர்களே மக்கள்லாம் ஒரே குழப்பமா இருக்கும் பொழுது ஹதரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்தரங்க காரியதரிசி. பாருங்க ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எந்த உமர் ஒரு பாதையில் நடந்தால் சைத்தான் பயந்து போய் இன்னொரு பாதையில் ஓடுவான் ரசூலா சொன்னாங்களோ, அந்த உமர் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்களா, உம ஹுதைஃபாவே உங்கள்ட்ட ரசூலா கொடுத்து வச்சிருக்காங்க முனாஃபிகளுடைய பட்டியல், அதுல ஏன் பேர் இருக்கான் பாருங்க அப்படிங்களா. அப்படிப்பட்ட ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சக்கராத் நேரத்தில் இருக்கிறாங்க, மரண தருவாயில் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் சீடர்கள்லாம் போய் கேக்குறாங்க, அதற்கு ஹுதைஃபாவே மக்கள்லாம் ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க, யார் சொல்லு கேக்குறது யார் பேச கேக்குறது ஒரே பிரச்சனையா இருக்குது, இந்த நேரத்துல நீங்க மரணிக்கும் தருவாயில் இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு வசியத்து பண்ணுங்க, நாங்க யார பேசி கேக்குறது யார் சொல்றதை கேக்குறது அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா தயங்காமல் சொல்றாங்க, யாசிருடைய மகன் சொல்வதை கேளுங்கள், யாசிருடைய மகன் சொல்வதை கேளுங்கள். யாசிரிய மகன் யாரு, அதற்கு அம்மா ரதியல்லாஹு தஆலாவோ, அம்மா சொல்வதை கேளுங்கன்றாங்க. அதற்கு பிறகு அம்மா ரதியல்லாஹு தஆலாவோ அலி ரதியல்லாஹு தஆலா கிலாபத்தை அங்கீகரிச்ச உடனே எல்லாருமே அதற்கு அலி ரதியல்லாஹு தஆலாவோ சேர்ந்து அவங்களுடைய கிலாபத்தை ஏத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலை சகோதரர்களே அதற்கு அம்மா ரதியல்லாஹு தஆலாவோ வீரத்திலும் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய வீரர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இரண்டு பொய்யர்கள் உருவானாங்க, இரண்டு பொய்யர்கள், ஒருத்தன் அஸ்வதுல் அனசி என்று சொல்லக்கூடிய ஒருத்தன், இன்னத்த முசைலமத்துல் கஸ்ஸாப் என்று சொல்லக்கூடிய எதிர்த்து ஒரு பெரிய போர் நடக்குது, யமாமா என்று சொல்லக்கூடிய போர், யமாமா என்று சொல்லக்கூடிய போர், ஜங்குல் யமாமா என்று சொல்லக்கூடிய ஹர்புல் யமாமா என்று சொல்லக்கூடிய இந்த போர் முசைலமத்தில் கஸ்ஸாப் ஏத்து நடக்குது. சகோதரர்களே அந்த போர்ல ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப வேகமா வீரதீரமா போராடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, முசைலமத்தில் கஸ்ஸாபினுடைய கை ஓங்கிடுது, முசைலமத்தில் கஸ்ஸாபுடைய கை அந்த பொய்யனுடைய கை ஓங்கி முஸ்லீம்களுடைய படை சிதற ஆரம்பிக்குது. அப்ப ஹதரத் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு உயர்ந்த பாறை மேல், ஹதரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு உயர்ந்த பாறைக்கு மேல் நின்று சொல்றாங்க, அன அம்மார் இப்னு யாசிர் ஐனல் மஃபர் ஐயுல் யா மாஷல் முஸ்லிமீன் ஹல் தஃபிருன மின் மினல் ஜன்னா கேக்குறாங்க. ஓ மக்களே நான் அம்மார் இப்னு யாசிர் கூப்பிடுறேன், எங்க ஓடுறீங்க, எங்க செஞ்சு ஓடுறீங்க, அத் தஃபிருன மினல் ஜன்னா சொர்க்கத்தை பார்த்தா நின்று ஓடுகிறீர்கள், சொர்க்கத்தை பார்த்தா பயந்து ஓடுறீங்க, எங்கப்பா பயந்து ஓடுறீங்க, முசைலமத்தில் கத்தாபுடைய பொய்யனுடைய கை ஓங்குது, நீங்க செதறி ஓடுறீங்க, எங்க செதறி ஓடுறீங்க, சொர்க்கத்தை பார்த்தா இதோ சொர்க்கத்தினுடைய வாடை இங்கிருந்து வீசுகிறது, இன்னல் ஜன்னத்தை தாத்தஸ் விலாலி சுயூப் வாள்களின் நிழலில் தான் சொர்க்கம் இருக்கிறது, வாள்களின் நிழலில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, வாங்க என்று அழைக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய ஹதரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பின்னால் இந்த சம்பவத்தை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அப்ப அம்மாருடைய வீரத்தை பார்த்தேன், அவங்களுடைய ஆவேசத்தை பார்த்தேன், ஆவேசமா மக்களை அழைக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஒரு காது வெட்டுப்பட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு, சதை ஒரு காலோட துண்டா போய் லைட்டா ஒட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்குது. அவங்க தலையை இப்படி இப்படி ஆட்டும் பொழுது மக்களை ஆவேசப்படுத்தும் பொழுது அந்த காது ஆடுது, அதை பத்தி அவங்க கவலையே படல, அதை பத்தி அவன் கவலையே படல, தான் காது அறுத்து தொங்கிக்கிட்டு இருக்குது, இதுக்கு ஏதாவது மருந்து போடுவோம் அல்லது இதுக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணுவோம், அதை பத்தி கவலைப்படல. மக்களே எங்கே விரண்டு ஓடுகிறீர்கள், சொர்க்கத்தை பார்த்தா விரண்டு ஓடுகிறீர்கள், வாருங்கள் சொர்க்கத்தின் பக்கம் என்று அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கக்கூடிய அந்த வீரமான துணிவை நான் அந்த யமாமா போரிலே பார்த்தேன் என்று ஹதரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சகோதரர்களே பிறகு அந்த போரிலே ஹதரத் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீர உரையை கேட்டு சஹாபாக்கள் எல்லாம் மறுபடியும் ஓடி வர்றாங்க, வெகுண்டு எழுந்து தாக்குறாங்க, முசைலமத்துல் கஸ்ஸாப் கொல்லப்பட்டு அவனுடைய கொள்கையும் அழிக்கப்படுகிறது. அதோட அந்த கொள்கை அழிக்கப்படுகிறது. ஆ முசைலமத்துல் கஸ்தாபை கொன்றவர் ஹதரத் வஹ்ஷி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்வதற்கு காரணமாக இருந்தது, அந்த போரிலே மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு காரணமாக இருந்தது ஹதரத் அம்மார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு பிறகு சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க செஞ்ச தியாகங்கள், அவங்க பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கூஃபாவுக்கு அவங்கள கவர்னரா நியமிக்கிறாங்க. வேற ஆள் யாரும் ஒழுங்கான ஆள் கிடைக்கல, நல்ல நியாயமான ஆள், திறமையான யாரும் கிடைக்கல. அதற்கு அம்மாரை விட்டா நல்ல ஆள் இல்ல அப்படிங்கிறதுனால அம்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னரா போட்டு அவங்களுக்கு ஆலோசகரா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஆலோசகரா போட்டு ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சா கூஃபால வந்து அவங்க ஆளுநரா இருக்கிறாங்க. ஆனா ஆளுநரா இருந்தாலும் கூட சகோதரர்களே, எந்த அளவுக்கு எளிமை என்றால், தங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாம் மார்க்கெட்ல போய் அவங்களே வாங்கிட்டு வருவாங்களாம். ஆளுநர் சொன்னா நம்ம இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டுக்கு ஆளுநர், ஆந்திராவுடைய ஆளுநர் நினைச்சுக்கிறாங்க, பவரே இல்லாத பதவி பொழிஞ்சு. அப்படி இல்ல, அமீருல் மூமினுடைய நேரடி தொடர்பு, அதாவது அமீருல் மூமின் என்ன சொன்னாலும் சரி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பவர் அவங்களுக்கு உண்டு ஆளுநருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஆளுநரா இருக்கிறாங்க ஹதரத் அம்மார் இப்னு யாசிர் ரழியல்லாஹு தஆலா கூஃபாவுக்கு. ஆனால் சகோதரர்களே, அந்த எளிமை அவங்களை விட்டு போகல. பகட்டு பந்தா அதிகாரம் ஆணவம் இதுல எதுவுமே வரல. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க பஜார்ல மார்க்கெட் வாங்கிட்டு மார்க்கெட்ட சாமான் வாங்கிட்டு திரும்பி வரும் பொழுது சகோதரர்களே, ஒரு போக்கிரி பையன் முனாஃபிக்கா இருப்பான்னு நினைக்கிறேன், அவன் பார்த்து ஹதரத் அம்மா ரழியல்லாஹு தஆலா பாரு, அந்த போறாம்பல் ஒத்த காதுக்காரன், ஒரு காது இல்ல உங்களுக்கு, அந்த யமாமா போர்ல ஒரு காது வெட்டப்பட்டதுல ஒரு காது கிடையாது, ஒரு காது தான் உண்டு. கிண்டலா சொல்றான், அந்த போராடுப்பார் ஒத்த காதுக்காரன் அப்படிங்கிறான். யாருங்க, யார பார்த்து? ஆளுநரை பார்த்து, கவர்னரை பார்த்து. இது ஹதரத் அம்மா ரழியல்லாஹு தஆலா காதுல விழுந்தது. உடனே நேர திரும்பி வர்றாங்க, சொன்ன சொல்றாங்க, ஏமா ஒத்த காதுக்காரன் சொன்னியே, இல்லாத காதை பழித்தாயா இருக்கிற காதை பழித்தாயா கேக்குறாங்க. ஒத்த காதுக்காரங்கிறிய, ஒரு காது இல்லையே அப்படின்னு சொல்லி இல்லாத காதை பழிக்கிறாயா, அல்ல ஒரு காதோட இருக்கிறாய் என்று இருக்கிற காதை பழிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அவனுக்கு பதில் சொல்ல தெரியல, சொன்னவனுக்கு பதில் சொல்ல தெரியல. என்னடா இது, நாம இவரு கிண்டலா சொன்னோம்டா, இவர் வந்து இருக்கிற காதை பழிக்கிறியா இல்லாத காதை பழிக்கிறியான்னு கேக்குறாரு அப்படின்னு மிரண்டு போய் நிக்கிறான். அப்ப அதற்கு அம்மா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படி நீ பழிப்பதா இருந்தால் இருக்கிற காதை பழி, இந்த காது இருக்குது பாரு இதை பழி. ஏன்னு சொன்னா, இந்த காது அல்லாஹ்வுடைய பாதையில சஹீதான காது, இதை பழிக்காத, இதை பழிக்காத, அல்லாஹ்வுடைய காதுல சஹீதான பாதை இது காது, இது இதை பழிக்காத, இதை பழிச்சா நீ அல்லாட்ட பாவி ஆயிடுற. அவரை பழிப்பதா இருந்தால் இந்த ஒரு காதை பழி, இந்த காது போய் சேர்ந்துருச்சு அல்லாட்ட, நீ மட்டும் என்ன இருக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கிற காதை பழி, தயவு செஞ்சு இல்லாத காதை பழிக்காதுன்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வர்றாங்க ஹதரத் அம்மா ரழியல்லாஹு தஆலா. சகோதரர்களே, அதற்கு பிறகு அம்மா ரழியல்லாஹு பாக்குறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை பழிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்ப அவனுக்கு நம்ம ஏதோ தீங்கு செஞ்சிட்டோம். அப்ப இந்த ஆட்சி, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, யாராவது ஒரு எந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் எப்படியாவது கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதற்கு அம்மா ரழியல்லாஹு உடனே உமருக்கு கடிதம் எழுதினாங்க, உமரே உங்களுக்கு என்ன கோபத்தில் என் மேல, அமீர் முமின் அவர்களே உங்களுக்கு என் மேல என்ன கோபத்தில், என்ன கோபம் இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக இதை மன்னிச்சிருங்க, ஆனா தயவு செஞ்சு இனிமேல் இந்த ஆளுநர் பதவியை என்கிட்ட கொடுத்து உங்களுடைய கோபத்தை தீர்த்துக்காதீங்க, கடிதம் எழுதினாங்க. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அம்மாருடைய அந்த உருக்கமான கடிதத்தை பார்த்துட்டு உடனே ஹதரத் உமர் ரழியல்லாஹு கடிதம் எழுதுறாங்க, அம்மாரே நீங்கள் இவ்வளவு சொன்னதற்கு பிறகும் நான் உங்களுக்கு சிரமம் கொடுக்க விரும்பல, அதனால நீங்க உடனடியா உங்களுடைய பதவியை விட்டு வந்துருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா நான் வேற ஆளுநர் நியமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு வேற ஆளுநர் நியமிச்சாங்க. இப்படி சகோதரர்களே, ஹதரத் அம்மார் இப்னு யாசிர் ரழியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை கழிஞ்சுகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய 94வது வயசுல ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல, ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஹதரத் அம்மார் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு போர் நடக்குது, சிஃபின் போர் என்று சொல்லக்கூடிய போர். ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு படைக்கும் இன்னொரு படைக்கும் போர் நடக்குது, சிஃபின் யுத்தம் என்று சொல்லக்கூடிய யுத்தம். அந்த யுத்தத்திலே 94 வயசு சகோதரர்களே, 94 வயசு போர்க்களத்துக்கு போறாங்க, வாழ்ந்துட்டு போர்க்களத்துக்கு போறாங்க. ஹதரத் அம்மார் ரழியல்லாஹு அன்ஹு அங்கே தன்னுடைய கூட்டாளி, தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிஷாம் இப்னு உத்பா என்ற சஹாபிட்ட சொல்றாங்க, ஹிஷாமே என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சு? எனக்கு வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மரணம் படுக்கையில கிடையாது, என்னுடைய மரணம் படுக்கையில கிடையாது, இந்த போரிலே நான் சஹிதாக போறேங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அம்மாரே உம்முடைய கடைசி உணவு பாலாகத்தான் இருக்கும் சொன்னாங்க, நீ கடைசியா பால் குடிப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனால நான் உடனே இப்பவே பால் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தன்னை கூட இருந்த ஒரு நண்பர்கிட்ட சொல்லி பால் கொண்டு வர சொல்லி அந்த பாலை குடிக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கடைசி உணவு என்று தன்னுடைய நண்பர் ஹிஷாம் இப்னு உத்பா ரழியல்லாஹு தஆலா கிட்ட சொல்றாங்க, இன்னி ரஐதுல் ஜப்பார, நான் அல்லாஹ்வை பார்க்கின்றேன், ஜப்பாரான அல்லாஹ் என்னுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டார். என்னை மனம் முடிப்பதற்காக, என்னை திருமணம் செய்வதற்காக ஹூர் எல்லாம் தயாராகி விட்டார்கள். ஹூர் எல்லாம் தங்களை அலங்கரித்துக் கொண்டு, மனப்பெண்ணாக அலங்கரித்துக் கொண்டு தயாராக இருக்கிறார்கள். என்னை மனம் முடிப்பதற்காக நான் ஆயத்தமாகிவிட்டேன், நான் சித்தமாகிவிட்டேன் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக என்று சொல்லி கடைசியா பெருமானா சல்லல்லாஹு சொன்ன வாக்குறுதிப்படி அந்த பாலையும் குடிச்சிட்டு சகோதரர்களை வாழ்ந்து போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அன்னாருடைய புனிதமான உடல், ஷஹீதான உடல் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அம்மார் இப்னு யாசிர் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு ஜனாசா தொழ வைத்து அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல அழுதழுது துவா செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தினால் எத்தனை கோடி முஸ்லிம்கள் வருவார்களோ, எத்தனை கோடி மக்கள் வருவார்களோ, அத்தனை கோடி மக்களுடைய நன்மையான காரியத்தில் இருந்தோம், நல்ல அமல்களில் இருந்தோம், அவருடைய தொழுகையில் இருந்தோம், நோன்பில் இருந்தோம், ஜகாத்தில் இருந்தோம், ஹஜ்ஜில் இருந்தோம், இன்னும் எல்லா விதமான அமல்களில் இருந்தோம் ஹதரத் அம்மார் ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்துக் கொண்டே இருப்பானாக. அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த பதவியும் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. அவர்களுக்கு இருந்ததை போன்று ஈமானுடைய உணர்வையும் ஆகிரத்தின் மீது நம்பிக்கையும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் மீது இருந்த அந்த ஆர்வத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.